வைக்கிற முதலடி. சண்டையில தலை கெடுக்கிற பெறம் பெற நாங்க தனி வழி. சகாத வரமை மக்கு தந்தவனை துணி விருக்கு. வேலெடுத்து எறிந்தவர்கள் வங்கை நாங்க மறுபிறப்பு. சிற சொல்ல பட்டிக்கப்பட்டார பண்ணிய வீர அக்கராய. அது வழி வந்த எங்கள் அண்ணன் அடுத்த ராவண. எத்தனை முறை நான் சொல்லுவாங்க உனக்கு ரத்தத்திலோடு திறானு வந்துடிப்பு. சத்திய தாயகம் வெல்கிற வரைக்கும் நிச்சயமங்களின் வங்கைகள் இருக்கு. வளரி எறி போல் வார்த்தைகள் பகிண்டு வருது பார்த்துக்கொள். பருவம் அடைந்த வார்த்தைகள் இனி பல பழக்குது பாட்டுக்குள். பாரிய